அத்தியாயம் 14. அப்பல்லியோனோடு சண்டை. பள்ளத்தாக்கில் சென்றபோது அப்பல்லியோன் என்ற கொடிய பிசாசானவன் அவனுக்கு எதிரே வந்தான். திடுக்கிட்டு நின்ற கிறிஸ்தியான் முன்னே போவதா அல்லது பின்னே போவதா என்று ஒரு கணம் தயங்கினான். பின்பு விசுவாசத்தோடு கேடயத்தை பிடித்தவனாக கையில் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு முன்னால் சென்றான். அப்பல்லியோன் மிகவும் கொடூரமான தோற்றமுடையவன். அவன் உடல் எங்கும் மீனை போல செதில்கள் இருந்தன. கரடியை போன்ற பாதங்களையும் பறவையை போன்ற இறக்கைகளையும் கொண்டிருந்தான். சிங்கத்தின் வாயை போல இருந்த அவன் வாயிலிருந்து நெருப்பும் புகையும் புறப்பட்டு வந்தது. அலி நகரத்தின் அரசன் அவன். தன்னுடைய நகரத்திலிருந்து தப்பி செல்லும் கிறிஸ்தியானை எப்படியாவது கொன்று போட வேண்டும் என்பதே அவன் எண்ணமாகும். நில்லப்பா, நில். நீ என்னுடைய நகரத்தை சேர்ந்தவன், எனக்கு ஊழியம் செய்ய வேண்டியவன். என்னை விட்டுவிட்டு எங்கே போகிறாய் என்று கோபத்துடன் கேட்டான் அவன். நான் உமது நகரத்தில் பிறந்தவன் என்பது உண்மைதான். ஆனால் உமக்கு ஊழியம் செய்தால் எனக்கு என்ன சம்பளம் என்பதை தெரிந்து கொண்டேன். பாவத்தின் சம்பளம் மரணம் அல்லவா? அதனால்தான் நான் இப்பொழுது ராஜாதி ராஜாவின் ஊழியக்காரனாக மாறிவிட்டேன். அவருடைய சம்பளம், அவர் உறவு அனைத்தும் உன்னுடையதை விட மேலானவை. என்னை தடுக்காதே, நான் அவரையே பின்பற்றுவேன் என்று திடமாக கூறினான் கிறிஸ்தியான். இதை கேட்ட அப்பல்லியோன் கடும் கோபம் கொண்டான். ஒரு ஈட்டியை எடுத்து கிறிஸ்தியானின் மார்புக்கு நேராக வீசி எறிந்தான். ஆனால் அவனோ தனது கேடகத்தால் அதை சுலபமாக தடுத்து வீழ்த்தி விட்டான். ஆவியின் பட்டயத்தினால் அப்பல்லியோனை தாக்க துவங்கினான் கிறிஸ்தியான். அரை நாள் வரை மிக கடுமையான சண்டை நடந்தது. தலையிலும் காலிலும் காயமடைந்த கிறிஸ்தியான் அதிக அளவு இரத்தத்தை இழந்திருந்தான். மேலும் சமாளிக்க முடியாமல் கீழே விழுந்து விட்டான் அவன். அவனது பட்டயம் அவனது கையில் இருந்து நழுவி தொலைவில் விழுந்து விட்டது. கிறிஸ்தியானை வெட்டி வீழ்த்தும்படி அருகில் ஓடி வந்தான் அப்பல்லியோன். தனது பலத்தையெல்லாம் திரட்டி எழுந்தான் கிறிஸ்தியான். வாளை தன் கையில் பிடித்து கொண்டான். என் சத்ருவே, உனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். மீகா 7:8. என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே என்று ஆவேசமாக கூறியபடி பாய்ந்த கிறிஸ்தியான் அப்பல்லியோனின் மார்பில் தன் வாளை சொருகினான். படு காயம்பட்ட அவன் புறமுதுகு காட்டியபடி ஓடிவிட்டான். கிறிஸ்தியான் அதன் பிறகு அவனை பார்க்கவே இல்லை. அப்பல்லியோனிடமிருந்து தன்னை காப்பாற்றியதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறினான் கிறிஸ்தியான். அப்போது ஒரு கை தோன்றி ஜீவ மரத்தின் இலைகளை அவனுக்கு அளித்தது. அந்த இலைகளை தனது காயத்தின் மீது வைத்தான் கிறிஸ்தியான். உடன்தானே அவன் பூரண குணமடைந்தான். தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த ரொட்டியை பிட்டு சாப்பிட்டு திராட்சரசத்தை அருந்தினான். அதன் பிறகு புத்துணர்வு பெற்றவனாக பட்டயத்தை கையில் ஏந்தியபடி தனது பயணத்தை தொடர்ந்தான் கிறிஸ்தியான்.